மூன்று நிமிட தியானம். மார்ச் 31, 2026 செவ்வாய்க்கிழமை. தலைப்பு: சிலுவையின் வழியாக நமது தெய்வீக பாதுகாப்பின் பகுதி. மனப்பாட வசனம்: நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. இன்றைய தியானம்: இன்றைய நவீன உலகில் ஒரு பரபரப்பான நெரிசலான குறுக்கு சாலையை முறையான வழிகாட்டுதலின்றி கடப்பது உயிருக்கே ஆபத்தானது. நாம் சாலையை கடக்க பச்சை விளக்கு சிக்னலுக்காக அல்லது போக்குவரத்து காவலரின் சைகைக்காக காத்திருக்கிறோம். இவையே நமது பாதுகாப்பு மண்டலங்கள். இவை இல்லையென்றால் எதிரே வரும் வாகனங்களின் வேகத்திற்கு நாம் பலியாக நேரிடும். ஆவிக்குரிய ரீதியில் இவ்வுலகம் பாவம், திசை திருப்பம் மற்றும் ஆகினை தீர்ப்பு நிறைந்த இவ்வுலக வழி ஒரு குழப்பமான நெடுஞ்சாலையாக இருக்கிறது. பலர் இந்த வாழ்க்கையை தங்கள் சொந்த பலத்தில் கடக்க முயன்று எச்சரிக்கை சிக்னல்களை புறக்கணித்து இறுதியில் நிலை குறைந்து போகிறார்கள். இருப்பினும் தேவன் ஒரு தனித்துவமான நித்திய பாதுகாப்பு மண்டலத்தை நமக்காக கொடுத்துள்ளார். அதுவே சிலுவை. சிலுவையை நோக்கி பாருங்கள். அது ஒரு பாவிக்கான பாதுகாப்பான நெடுஞ்சாலை. ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உங்களுக்காக உயிர்த்தெழுந்தவர் தம்முடைய அன்பின் கரங்களை விரித்தபடி சிலுவையின் அருகே நிற்கிறார். உங்களை தவறான வழியில் நடத்தும் சாத்தானின் மற்ற திசை திருப்பங்களில் கவனம் செலுத்தாதீர்கள். நித்திய வாழ்விற்கு இயேசுவே ஒரே வழி. நாம் சிலுவையின் வழியாக கடந்து செல்லும்போது ஆக்கினை தீர்ப்பின் பட்டத்திலிருந்து கிருபையின் பக்கத்திற்கு மாறுகிறோம். நாம் தடையின்றி மடக்கும்படி இயேசு நமது மீறுதல்களின் முழு பாதிப்பையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஒரு பாதசாரி எவ்வாறு போக்குவரத்து விதிகளின்படி கடக்கும்போது பாதுகாக்கப்படுகிறாரோ அப்படியே நாமும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் பாதுகாக்கப்படுகிறோம். இந்த தெய்வீக ஏற்பாட்டிற்கு வெளியே பாதுகாப்பு என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் அவருடைய தியாகத்திற்குள் நமது சமாதானம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இன்றைய மேற்கோள்: சிலுவை என்பது தேவனின் நீதியின் மின்னலை தாங்கும் கடத்தியை போன்றது. அது நியாயத்தீர்ப்பு என்னும் தண்டனையை நம்மிடமிருந்து விலக்கிவிட்டு கிறிஸ்துவின் மேல் விழச் செய்து நம்மை காத்துக்கொள்கிறது. அறியப்படாதவர். பரிந்துரைக்கப்படும் புத்தகம்: த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட், ஜான் ஸ்டாட். இந்த புத்தகத்தை படிக்க கீழே உள்ள இணைப்பை பயன்படுத்தவும். ஜபம்: பரலோக பிதாவே, வழியே இல்லை என்று தோன்றிய இடத்தில் எனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. எனது நித்திய பாதுகாப்பு மண்டலமாக திகழும் இயேசுவின் சிலுவைக்காக நன்றி. வாழ்க்கையின் ஆபத்துகளை என் சொந்த பலத்தில் கடக்க முயன்ற நேரங்களுக்காக என்னை மன்னியும். இன்று இயேசு மாத்திரம் வழங்கும் விடுதலையும் பாதுகாப்பையும் நம்பி சிலுவையின் நிழலில் நிற்க தீர்மானிக்கிறேன். இன்றைய நாளை நான் கடந்து செல்லும்போது என் பாதைகளை பாதுகாப்பாய் கடந்து செல்ல வழிநடத்தும். ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: இன்றைய வாழ்க்கையின் கவலைகள் என்னும் போக்குவரத்தை உங்கள் சொந்த திறமையால் மேற்கொள்ள முயலாதீர்கள். சிலுவையை நோக்கி பாருங்கள். உங்கள் கடந்த காலம் மன்னிக்கப்பட்ட, உங்கள் நிகழ்காலம் பாதுகாக்கப்பட்ட மற்றும் உங்கள் எதிர்காலம் உறுதி செய்யப்பட்ட ஒரே இடம் சிலுவை மட்டுமே. அவருடைய கிருபையில் தைரியமாக நடவுங்கள். ஜபத்துடன் பாஸ்டர் மரியா ஜோசப். தொலைபேசி +91 9231 8 3231.